தலைப்பு வலி. காயத்தின் வலியும் மனதில்தான். வழி தொலைத்து வலியால் வாடினோம். வலிமையின் உள்ளும் வலி இருக்கும். வலி தந்து வழி போக்கினாய். வலியோடு பழியும் சுமத்தினார்கள் மண்புணர்ந்து.